என்ன தேசமோ இது, என்ன தேசமோ இங்கு பொய்கள் கூடியே ஒரு நியாயம் பேசுமோ, தர்மம் தூங்கி போகுமோ நீதி வெல்லுமோ இங்கு நேரமாகுமோ, என்ன தேசமோ இது, என்ன தேசமோ. துன்பம் என்பது இரவு பகலை போன்றது, காலம் நாளை மாறலாம், காயமெல்லாம் மாறலாம், காலம் நாளை மாறலாம், காயமெல்லாம் மாறலாம். சோகம் என்ன தோழனே, சூழ்ச்சி வெல்வாய் வீரனே, எதிர்த்து நின்று போரிடு, இன்று ஓய்விடு நீ, இன்று ஓய்விடு. என்ன தேசமோ இது, என்ன தேசமோ. பிறக்கும் போதும் பேரில்லை, இறக்கும் போதும் பேரில்லை, இடையில் தானே குழப்பங்கள், வாழ்க்கையோடு வழக்குகள், இடையில் தானே குழப்பங்கள், வாழ்க்கையோடு வழக்குகள். ஜெயிக்க போகும் மானிடா, மயக்கம் இங்கே ஏனடா, உறுதியோடு கேளடா, உண்மை நீயடா, ஓ உண்மை நீயடா. என்ன தேசமோ இது, என்ன தேசமோ இங்கு பொய்கள் கூடியே ஒரு நியாயம் பேசுமோ, தர்மம் தூ